രാമാനുജതയാ പാത്രം ജ്ഞാന വൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാചാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥ സമാരംഭാം നാഥയാമണ മധ്യമാം അസ്മദാചാര്യ പര്യന്താം വന്ദേ ഗുരു പരമ്പരാം യോ നിത്യമച്യുത പരാംബുജയുഗ്മരുഗ്മവ്യാമോഹരസ്കലിതരാണി പ്രണായ മേലെ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ചിരേകസിന്ധോ രാമാനുജസ്യ ശരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവതയസ്തനയാ വിഭൂതി സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസനക്കുലപതേരോകുലാഭിരാമം ശ്രീമത് തദംഗരീകുളം പ്രണമാമി മൂർത്തിനാം ഭൂതസ്വരസമഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിശാല കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്താംഗ്രീരേണ പരകാല യതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാംകുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ശ്രീമന്നൂതനരംഗനാരേത്രാഡബ്ദാത്മവിദ്യാലയം ശ്രീമന്നൂതനലക്ഷ്മണാരേത്രാ സംപ്രാപ്തതുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷസന്തതസുതാലക്ഷ്യാത്മയോകാംക്ഷിതം ശ്രീമന്നൂതനവാഗതീശയമിനം ഭക്തിയാശ്രയാമോകും നവ്യവാഗീശയോഗീന്ദ്രഹായാസ്യ പരസേവിതം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാര്യം ഭജാമ സ്വാത്മസമ്പദം നീലാതുംഗസ്തനഗിരിപതി ശുദ്ധമുദ്ബോധ്യകൃത്തം പാരാഹർജ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമത്യാഭയന്തി സ്വോചിത്തായാം സജനകലക്കും ജാതലാകൃത്യ പുങ്ക്തേ ഗോദാചശ്രീ നമയിരമിതം ഭൂയേവാസ്തു ഭൂയഹം അന്നവയർ പുതുവൈ ആണ്ടാൽ അരങ്കർക്ക് പന്നി തിരുപ്പാവൈ പൽപ്പതിയും ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൽ വെപ്പാമാളെ പൂമാളെ ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ല് ചൂടിക്കൊടുത്ത ഹിടർകുടിയേ തൊൽപ്പാവൈ പാടിയരുള്ള വല്ല പൽവലയായി നാടി നീ വെങ്കടവർക്കെന്ന വിരിയൻ നയം മാത്രം നാം കടവാ വണ്ണമേ നൽകുക ശ്രീ വിഷ്ണുശുദ്ധ കുലനന്ദന കൽപ്പവല്ലിം ശ്രീരംഗരാജ ഹരിചന്ദന യോഗദൃശ്യാം സാക്ഷാ ക്ഷമാം കരുണയ കമലാമിവാ ഞാൻ ഗോരാമരണ്യ ശരണ ശരണം പ്രപദ്യേ സർവേഭ്യഃ നമസ്കാര 29-ാമത് പാസുരം ചിത്തഞ്ചിരുകാലേ വണ്ടുണ്ണൈ ചേവിത്ത് ഉൻ പൊട്ടാമറിയടിയെ പോറ്റും പൊൽകേലായ് വെക്കമ്മേ ചൊന്നും കുളത്തിൽ പിരണ്ട് നീ കുട്ടേവളെല്ല എങ്ങളെ കൊല്ലാമർ പോകാതെ ഇത്രൈ പറകൊൽവാൻ എന്തുകാൻ ഗോവിന്ദ എത്രയ്ക്കും ഏഴേ പിറവിക്കും ഉൻ തന്നോട് ഉറ്റോമയാവോം ഉണക്കേ നാമാ ചെയ്വം മത്തണം കാമങ്ങൾ മാറ്റേലോരും പാവായി ரொம்ப அழகான பாசுரம். சுவாபதேசத்துல பார்த்தாலும் சரி, பதார்த்தமாக உள்ளத உள்ளபடி அர்த்தத்தை பார்த்தாலும் சரி, ரொம்பவே அழகான பாசுரம். பிராப்தியத்தோட விரோதிய சொல்லக்கூடிய பாசுரம், பிராப்திய விரோதின்னு சொல்றோம் இல்லையா, அதை சொல்லக்கூடிய பாசுரம். அதுவும் மற்ற நம் காமங்கள் இந்த பாசுரத்துல இதுதான் அழகான வார்த்தை. திருப்பாவையில இந்த பாசுரம் தான் கடைசி பாசுரம்னு சொல்றான். ஏன் அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடிய வங்கக்கடகரைந்த மாதவனை கேசவனைன்ற பாசுரம் தானான தன்மையில பாடின பாசுரம். ஆயர் பெண்களோடு சேர்ந்து கூட்டமாக பெருமாளை அனுசந்தானம் பண்ணது அப்படின்னால் இந்த பாசுரத்தோடு சரி. இல்ல, நோன்பு நோத்தா, நோன்பு நோத்த பிறகு பலன் அடைஞ்சிட்டால், பலன் அடைஞ்ச பிறகு நாங்க இப்படிப்பட்டவாள், இதுக்காகத்தான் நாங்க வந்தோன்றதெல்லாம் சொல்றான். அதோட சித்தஞ்சிறுகாலே வந்தோன்னை சேவித்து சேவித்துன்னும் போதே முடிஞ்சு போச்சு, நாங்க எப்படி வந்தோம் அர்த்தம். சரி, நீ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்ற நம் காமங்கள் மாற்றையில இருந்தாவாய், உன்னை தவிர வேற ஏதாவது ஒரு விஷயத்துல எங்களுக்கு மனசானது செலுத்தினால், மனசு போச்சுன்னா இதை மாற்றி தரணும் அப்படின்றது இவாளுடைய கோரிக்கை. அதுவும் இப்போத்தோட இருக்கூடாது, இப்ப மாத்திரம் பத்தாது, இன்னும் ஏழு ஜென்மத்துக்கும் எட்டரைக்கும் ஏழு பிறவிக்கும் உன் தன்னோடு பார்த்தா. அதனால இந்த பாசனம் திருப்பாவையில் கடைசி பாசனம். ஆண்டால் ஆயர் பெண்களாக வேஷத்தை தரித்து திருப்பாவை பாடினதுல இந்த பாசனம் கடைசி பாசனம் அப்படின்னு. இந்த பாசுரத்துல பெண்கள் அவளுடைய அபிப்பிராயத்தை முழுமையாகவே வெளிப்படுத்துறா. நம்மாழ்வார் எப்படி, நம்மாழ்வார சொல்லும் பொழுது நான்குக கடவுள்னு சொல்லுவா. ஏன் அப்படின்னா, அது ஒரு கவி சொன்னா நான்குக கடவுள்னு, சத்ருமுக சமாக்கியாது ஷடகோப முனிஷ்டதாம் ஸ்வவாச்சா மாத்ரு துஹித்ரு சகீ வாச்சா ச வர்ணனாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன தெரியறது, நம்மாழ்வாருக்கு நான்கு முகங்கள்னு தெரியறது. என்னது அந்த நான்கு முகங்கள் அப்படின்னா, தாய் பேசினா போல பேசுற, தோழி பேசினா போல பேசுற, ஒரு பெண் பேசினா போல பேசுற, தானே பேசினா போல பேசுற இல்லையா. தாயின் தன்மை, பெண்ணின் தன்மை, தோழியின் தன்மை, தானான தன்மை, இப்படி நான்கு நிலைகள்ல நம்மாழ்வார் பேசிட்டு இருக்க. அதுவும் எப்படின்னு ஒரு கணக்கு வச்சுட்டு இருக்கா பெரியவாள்லாம். 73 பதிகங்கள் தானான தன்மையில பாடினதாகவும், 27 பதிகங்கள் மற்ற தன்மைகள்ல பாடினதாகவும் கணக்கு வச்சுட்டுதான். அந்த 27ன்றது கூட 7 தாயார் அப்பின் தன்மை, 17 பெண்ணின் தன்மை, மிச்சம் இருக்கக்கூடிய 3 சகியின் தன்மைன்னு இந்த மாதிரி நம்மாழ்வார நான்முக கடவுள்னு வர்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஏத்துக்கம், இந்த மாதிரியான காரணங்களை சொல்றார். நம்மாழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, பிராப்தியமான பொருள் இல்லையா, பிராப்திய விரோதிகள் எல்லாம் விட்டுட்டு, பிராப்திய விரோதிகளை தவிர்த்துட்டு அந்த பிரம்மத்தையே அடையறதுக்கான வழியை பார்த்தார் இல்லையா. அது எப்படின்னா, இரவில் காலம் எல்லாம் உடனாய் வந்து, இளமை, அதுவும் இளமையிலேயே ஒரு பாசம் சொல்லும்போது இளமையிலேயே பக்தி பண்ணணும்னு, நரம்பெல்லாம் முறுக்கின்ற கைப்போவே பக்தி பண்ணாதான் முடியும். ஏன் பக்தி மார்க்கத்துல போகணும்னா, பின்னாடி கடைசி காலத்துல அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கட்டின்னு பெருமாள் சொல்லியிருக்கான். ஆகையினால கண்ணு போய், காது போய், வாயில இருக்கக்கூடிய பல்லு எல்லாம் போய், ஒன்னுத்துக்கும் உதவாம கட்டில படுத்துட்டு இருக்கிறப்ப நான் பெருமாளை சேவிக்கிறேன்னு சொல்லல இல்லையா. கிளரோடு இளமை கெடுவதன் முன்னம் வந்து அப்படின்னு. அந்த மாதிரி நம்மாழ்வாருக்கு பிரதானம் எதுன்னு கேட்டால், பகவத் அனுபவம், பாகவத அனுபவம், இது ரெண்டு தான் பிரதானம். பாகவத கைங்கரியம், இதுதான் ஒரு எல்லை நிலம் இல்லையா. க்ஷேத்திரத்தை பாதுகாக்கக்கூடியவன், எல்லை நிலத்தை தரிசாக வைக்க ஒருபோதும் சம்மதிக்கவே மாட்டான். ஏன் அப்படின்னா, மற்றவன் அதை ஆக்கிரமிச்சிருவானோன்ற ஒரு பயம் இருக்கும். அதே போல பாகவத கைங்கரியம் அப்படின்றது நமக்கெல்லாம் எல்லை நிலமானபடியினால இத தரிசு நிலமா, ஒன்னுத்துக்கும் உதவாத நிலமாக வச்சிருக்க கூடாது இல்லையா. அதுவும் அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியவங்களேன்னு நம்மாழ்வார் சாதிச்சார் இல்லையா. அப்படி சாதாரணமா கிடையாது, அடியார் அடியார் அடியார் அடியார்னா. இதுதான் இந்த பாசுரத்துலயே வியாக்கியானம் பண்ணும்போது தெரியவா, நிறைய வியாக்கியானங்கள் இருக்கு இல்லையா. அதுல ஒரு சில வியாக்கியானத்துல பார்த்தால், மற்றை நம் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும்ன்ற இடத்துல, இந்த ஜென்மத்துல நான் உன்னை பாத்துட்டேன், எனக்கு மோட்சம் கிடைச்சிட போறது, அதனால அனாவிருத்தி சத்தா தனாவிருத்தி சத்தாத்துன்னு சொன்னதுனால நான் மோட்சத்துக்கு போயிட போறேன். ஆனால் எனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் எல்லாருமே மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து உன்னை அடைஞ்சபடியினால என் பின்னாடி இருக்கிறவாள்லாமும் அடைவான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பக்தியை நீதான் கொடுக்கணும் இல்லையா. எனக்கு பக்தி கொடுத்த நான் கிருஷ்ணனே கட்சின்னு இருந்தேன், ஆனால் எனக்கு பின்னாடி இருக்கிறவா இந்த மாதிரி இருப்பாளான்னு சொல்லுவா, சொல்ல முடியாது. என் சந்ததியில வரவர்கள் எல்லாரும் நல்லா பார்த்துக்குங்க, பூதேவி அப்பவே வராக அவதார காலத்திலேயே நமக்காக பாடுபட்டா. அப்ப எப்படி பாடுபட்டாலோ அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியாராக அவதரிச்சும், எப்படின்னா எனக்கு பின்னாடி வரக்கூடிய 28க்கும் 7 பிறவிக்கும், 7 7 14, நாம இப்ப இருக்கிறது ஒரு 7ன்னு சொன்னா, இப்போ ஒரு இப்போ உன்னை வந்து அடைஞ்சபடினாலே ஒரு 7 ஜென்மத்துக்கு கிடையாது, ஒன்னும் எல்லாருமே மோட்சத்துக்கு போயிடுவான். அதே மாதிரி இன்னும் ஒரு 14 ஜென்மங்கள், ஏறக்குறைய 21 ஜென்மங்கள்னு சொன்ன. நம்ம சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 7 7ன்றது ஒரு கணக்கு வச்சுட்டு இருக்கா போல் இருக்கு. அதனாலதான் எல்லாருமே 7 7ன்னு கேக்குறா. 7 வரங்கள் இரண்டினால் ஈரேழு வருடங்கள் காடால வேண்டும்னு சொன்ன கைகை, அப்படி ஈரேழு பதினாலுன்னு வச்சுட்டா. இங்கேயும் பார்த்தால் நாச்சியார் எட்டரைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் சொல்றான் இல்லையா. அந்த மாதிரி ஏழுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு நம்ம சம்பிரதாயத்துல எப்பவுமே அப்படின்னு. அப்படி ஏழு ஏழு பிறவிக்கும், இந்த மாதிரி ஏழு ஏழு பிறவி இருக்கு பாருங்க. அது எல்லாத்திலும் நாங்கள் எங்க பரம்பரையை சேர்ந்தவாள், எங்க பின்னாடி வருவா, எல்லாருமே உன்னையே நினைச்சிட்டு இருக்கணும், என்ன தவிர வேற யாரையும் நினைச்சிட்டு கூடாது. மற்ற இனம் காமங்கள் சரி, இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம் சொன்ன இல்லையா, பிராப்திய விரோதித்துவத்தை சொல்லக்கூடிய பாசுரம். பிராப்திய விரோதித்துவம் தான், பிராப்தியமான பழத்துல ருச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அப்படி ருச்சி வந்தால்தான் பிராபகத்துல ஒரு ஈடுபாடு ஏற்படும். இது விமர்சக்கிரமம்னு சொல்லுவா இதுக்கு பேர். இப்போ எகேத்த சொர்க்க காமஹான்னு மீமாம்சால சொல்லியிருக்கா. சொர்க்கத்தை அடையணும்னா இந்த யாகம் பண்ணணும்னு அர்த்தம். முதல்ல சொர்க்கத்தை நிர்தேசனம் பண்ணிட்டு அதை அடையறதுக்கான உபாயத்தை சொல்றது, இது ஒரு கிரமம். சரி, மற்ற ஒரு கிரமம் இருக்கு, இதான் விமர்சக்கிரமம். இன்னொரு ஒரு கிரமம் இருக்கு, அந்த கிரமம் எப்படி அப்படின்னா, பிராபகத்தை முன்னாடி சொல்லிட்டு பின்னாடி பிராப்தியத்தை சொல்லக்கூடியது இல்லையா. முன்னாடி பாசுரத்துல இறைவா நீ தாராய் பழையலோரந்தாவாய்னு, இறைவா அப்படின்றதுனால பிராபக சுரூபத்தை சொல்றேன். இந்த பாசுரத்துல பிராப்திய சுரூபத்தை சொல்றேன் இல்லையா. இதுக்கு உற்பத்தி கிரமம்னு பேரு. யாகம் பண்ணாதானே சொர்க்கம் கிடைக்கும், நேர சொர்க்கத்துக்கு போய் பலன்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு அதன் பிறகு யாகம் பண்ணா இது ஏற்றத்தை கொடுக்குமா? அது அந்த மாதிரி நடக்கவே நடக்காது லோகத்துல. ஆகையினால யாகம் பண்ண பிறகுதான் சொர்க்கத்தை அடையணும்ன்ற இருக்கு. அதனால உற்பத்தி கிரமத்தின் மூலமாக இந்த பாசுரத்துல இறைவா நீ தாராய், இறைவா நீ என்ன பண்ணும் பறைன்ற மோட்சத்தை தரணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்திச்சுட்டு அதன் பிறகு இந்த பாசுரத்துல பிராப்தியத்தை சொல்றாரு. முன்னாடியே தூயமாய் வந்தோம், தூயமாய் வந்தோம், தூயிலிட பாடுவோம் அப்படின்ற இடத்துலாம் ஒரு தூய்மை ஒரு சுத்தத்தாவாரம் சொல்லப்பட்டது. யாருக்கு? பிரபன்னனுக்கு. யார் பிரபத்து பண்ணிக்கிறானோ அவனுக்கு. இந்த ரெண்டு வகையிலான பரிசுத்தம் எதுக்கு அப்படின்னா, சித்தோபாயமான பகவான இவன் அன்பினவன் அப்படின்றபடினால பக்தி ரூபமான உபாயத்துல ருச்சி வாசனை முதலீடுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சித்தி இல்லையா. இந்த பக்தியே எனக்கு தேவையில்லை, ஆக்கிஞ்சன்யம் அனன்ய கட்சம் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறது ஒரு சித்தி. மற்ற இன்னொன்னு பார்த்தா, நாம பண்ணக்கூடிய பிரபத்தியில முக்கியமான உபாயம் இல்லையா, நாம பண்ணக்கூடிய பிரபத்தியே ஒரு முக்கிய உபாயம் தான். இதுக்கு இந்த பிரபத்திக்கு வேற ஒரு உபாயம் கிடையாதுன்னு நினைக்கிறோமா? பிரபத்திய காட்டும் சிறந்த ஒரு உபாயம் வேற எதுவுமே கிடையாது, பிரபத்தி தான் முக்கியம் அப்படின்னு. பிரபத்தின்றது ஒரு வியாஜம் இல்லையா. இந்த ரெண்டு வகை தூய்மையும் முன்னாடி பாசுரத்திலேயே சொல்லப்பட்டது, கலவைகள் பின்சென்று கானம் சேர்ந்திருந்தோன்ற பாசுரத்திலேயே சொல்லப்பட்டது. இப்போ நாம அடையக்கூடிய பலன் யாருக்காக அப்படின்னா, நாம அடையக்கூடிய அடையிற பலனானது எம்பெருமானுக்கு உகப்பா இருக்கணும். எம்பெருமான் சேசு உகக்கக்கூடிய கைங்கரியம்னு சொல்லுவா. அப்படி எம்பெருமான் உகக்கிற மாதிரி காரியங்களை நாம பண்ணணும் அப்படின்னா, தன் பிரயோஜனத்துக்காக இல்லையா, தன் பிரயோஜனத்துக்காக உபாயத்தை நாம அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து பரமகாந்திக்கு ஒரு தகுதியா இருக்காது. தானே போக்தா அப்படின்னு என்றது கூடாது, எல்லாமே அப்பிரதிகதமா அவனுடைய சங்கல்பத்தினாலதான் நடக்கிறது அப்படின்னு நாம நினைக்கிறோம். இந்த விஷயம் தான் இந்த பாசுரத்துல சொல்லப்படுறது. மற்றே நம் காமங்கள் மாற்றியலும் பாவா அப்படின்னு நாம பண்ணக்கூடிய உபாயமானது மற்ற பலோ பலத்தை உத்தேசிச்சு செய்கிறோம் அப்படின்னா, இந்த எண்ணம் மாணிக்கத்தை குடிச்சு தவிடு பொடி ஆக்குறதுக்கு சமம், தவிடு பொடி வாங்கறதுக்கு சமம்னு வியாக்கியானம் பண்ற பெரியவா சாம்பிள். மாணிக்கத்தை குடிச்சு தவிடு பொடி யாராவது லோகத்துல வாங்குவாளா? அந்த மாதிரி மாணிக்கத்தை குடிச்சு ஒரு கிலோ தவிடு கூட அப்படின்னு சொல்றதுக்கு சமமா இருக்கு. நாம பண்ணக்கூடிய உபாயம் வேறொரு பலனை கொடுக்கும்னு நினைக்கிறது. சரி, பாசுரத்தை பார்த்தால் சித்தஞ்சிறுகாலே வந்தொன்னை சேவித்து, சித்தஞ்சிறுகாலே ஏ கோவிந்தான்னு இந்த பாசுரத்தையும் கோவிந்தரை கூப்பிடுறான். சித்தஞ்சிறுகாலே வந்தொன்னை சேவித்து, மிகச்சிறிய அதிகாலை வேளையில நீ இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து உன்னை தண்டனிட்டு உன் பெண் இல்லையா, உன் பொன் தாமரை உன் பொற்றாமரையிடையே போற்றும் கொள்கையெல்லாம் இருக்கிறேன். உன்னுடைய சொர்ணமயமா இருக்கக்கூடிய திருவடி தாமரைகள்ல போற்றும் பொருள் கேளாய். ஒரு அழகிய திருவடியில மங்களாசாசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் நாங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதை நீ காது கொடுத்து கேட்பாயாக. ஏற்கனவே மங்களாசாசனம் பண்ணியாச்சு இல்லையா, அன்றியும் விலகமலந்தா அடிப்பேற்றி அதை மறுபடியும் இங்க ஞாபகப்படுத்துறான் இல்லையா. அது அப்பேற்பட்ட எங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்தவனே, நீ நாங்கள் பண்ணக்கூடிய இந்த கர்மாவை நீ காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னா, இற்றை பறைகொள்வான் நன்றுதான் கோவில், இற்றை பறைகொள்வான் நன்றுதான். இன்னைய தினம் எதுக்காக வந்திருக்கோம்னா, பறைன்ற மோட்சத்தை எடுத்துக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தனோடு, இந்த ஜென்மம் முழுவதும் இதோட வரக்கூடிய ஏழே ஜென்மத்திலையும் அதால் உந்தன்னோடு இத்திரமையாவும் உனக்கே நாம இற்றையும் உந்தன்னோடு இத்திரமையாவும். உன்னை தவிர உனக்கு உறவா, உனக்கு உறவாத்தான் நாங்கெல்லாம் இருப்போம் தவிர இல்லையா. உனக்கே சதா சர்வ சுவாமியா இருக்கக்கூடிய உனக்கே நாம் ஆச்சரியம், நாங்கள் கைங்கரியமானது பண்ணுவோம். பெற்ற மேல் பெண்ணும் குளத்தில் பிறந்து மாடு மேய்த்துக்கூடிய ஒரு குளத்துல ஜீவ மாடு மேய்த்து அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு செல்வத்தினால வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வாழ்வ ஜீவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குளத்தில் இடையர் குளத்தில் பிறந்த நீ அவதரித்துள்ள நீ எங்கள் குற்றைகள் எங்களை கொல்லாமல் போகாது. நாங்க வந்து உன்னுடைய நியமனத்துப்படிதான் காரியங்கள் எல்லாம் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த தப்பு அது தப்பு சொல்லி எங்க நிராகரிச்சுட்டு போக முடியாது. மற்றினம் காமங்கள் மாற்றையில் இருந்தவள் எங்களுக்கு வேற ஏதாவது ஆசை இருந்தால் கூட அதையெல்லாம் நீக்கிட்டு உன்னையே அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை காட்டிலும் வேறொரு எண்ணத்தை எங்களுக்கு தயவு செய்து கொடுத்துடவே கொடுத்துடாதேன்னு இந்த பாசனத்தினால நாச்சியாரானவள் வர்ணிக்கிறத ஒரு பதார்த்தம் இருக்கு. இவ பாருங்க பாசுரத்துக்கு போனோம்னா சித்திரஞ்சிறுகாலேன்னு இருக்கு. சதாச்சாரிய உபதேசம் மூலமாகவும் பாகவதர்கள் மூலமாகவும் எம்பெருமானை பற்றின அறிவில் ஒரு பேர்றதுதான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதுதான் நமக்கு நன்மையை கொடுக்கும். வேற நாமளே போய் திருமாவளை தேடி கொள்வோன்றது ஒரு இது இல்லை இல்ல, ஒரு ஏற்றம் இல்லை. ஒரு பாகவதனை அடைஞ்சு போகணும், ஒரு சதாச்சாரியனுடைய உபதேசம் மூலமாக போகணும். இது சித்தம் திருகாலே. கீழே என்ன சொன்னார், உன் மணாளனை உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டி அப்படின்னு பிரார்த்திச்சாலோ இல்லையோ அப்படின்னு பிராட்டி இடத்துல பிரார்த்திச்சபடி ஒரு புரிசாக்காரம் புரிசக்காரம் மூலமாகவும் இது ஏற்படணும்னு சொல்றான். எப்படின்னா லக்ஷ்மி கடாட்சத்தோட இந்த எண்ணம் இருக்கணும் அப்படின்னா. சரி, பிராத்த காலம் இருக்கு சித்தஞ்சிறுகாலு. பிராத்த காலம்னா என்ன அப்படின்னா, பிராத்த காலம் பழங்காலம்னு சொன்ன ஒரு அந்த பிராத்த காலத்தை சொல்லலைங்க. அப்படி அதே மாதிரி காத்தால ஒரு வேலை சாயங்காலம் ஒரு வேலை இந்த மாதிரிலாம் சொல்றமோ இல்லையோ, அந்த விபத்தி அந்த மாதிரி பிரிச்சு சொல்லலை. இந்த இடத்துல பகவத் ஞானத்தை என்னைக்கு அடையிறமோ அது பிராத்த காலம். பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் கனவில் மிக கண்டேன் நீண்டவனே மெய்யே மிக கண்டேன் ஊன் திகழ் நேமி ஒளி திகழும் சேவடியான் வான் திகழும் சோதி வடிவு அப்படின்னு ஆழ்வார் சாச்சார். அத மாதிரி எம்பெருமான எண்ணிக்கு எந்த கணத்தில் நினைக்கிறோமோ அந்த கணம் பகல் போகுது. அது எப்ப நினைக்கலையோ, எம்பெருமான நினைக்காமல் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் எப்ப இருக்கோ அது எல்லாமே ராத்திரி தான். எம்பெருமான நினைக்கிற அந்த சமயம் மட்டும்தான் பகல்னு பார்த்தா. இது ஒரு உதாரணம் இருக்கு, காக்காவுக்கு ராத்திரில கண்ணு தெரியாது, இது ஒண்ணுமே தோணாது காக்காவுக்கு. கோட்டானுக்கு பகல்ல கண்ணு தெரியாது, அது கோட்டானுக்கு எது ராத்திரியோ அது காக்காவுக்கு பகல், காக்காவுக்கு எது ராத்திரியோ அது கோட்டானுக்கு பகல் இல்லையா. காக்க உள்ளூக்கத்த சேவாயாம் சம்சாரா அஜ்ஞா ஆத்ம வேதினான்னு சொல்லியிருக்கா. அந்த மாதிரி நாமளும் திருவாள சேவிக்கு நம்மளுடைய பொழுது எல்லாத்தையுமே பகல் பொழுதா மாற்றிக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுறது. இப்ப யோகி பார்த்தா அனவரத்தும் ஆத்மாவையும் நினைச்சிட்டு இருப்பான். ஆத்மான பரமாத்மா, மற்ற பொருள்கள் அவனுடைய கண்ணுக்கு தெரியவே தெரியாது. மற்றவாளுக்கு எப்பவும் எங்கேயும் யோகியை தவிர மற்றவாளுக்கு எப்ப பார்த்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி ஆத்மா ஆத்ம ஜானமே ஏற்படாது. அந்த ஜானம் இல்லாம மற்ற ஜானத்துல தான் மற்ற பொருள் தான் நம்ம லோகத்தை கண்டு கண்டுக்கே போடும் நமக்கு எல்லாம். அதனால இரவு பகல் மாறி மாறி வருது நமக்கும் யோகிக்குமே. யோகிக்கு எது ராத்திரியா இருக்கு? யோகிக்கு பகல்ன்றது கிடையாது, அது யோகிக்கு ராத்திரின்றதே கிடையாது. சர்வதா அவன் வந்து பெருமாளையும் நினைச்சிருக்க முடியாது, அவனுக்கு பகல் அப்படியா? நாம் அப்படி இல்லை, எம்பெருமான ஏதோ ஒரு செகண்ட் நினைக்கிறோம், அந்த ஒரு சன் நினைக்கிறது பகலா இருக்கு நமக்கு. இந்த அறிவு யாருக்கு இல்லையோ, எப்ப இல்லையோ அது ராத்திரி ஆயிடுறது அப்படியா? அதுவும் நாம ஒரு செல்வத்தை அடையணும்னா எப்படிப்பட்ட செல்வத்தை அடையிறோம்? அழியாமல் இருக்கக்கூடிய செல்வத்தை தான் நம்ம அடைவோம், அதே ஆசைப்படுவோம். அதே மாதிரி எம்பெருமானுடைய திவ்ய கடாட்சம்ன்றது ஒரு அழியாத செல்வம் போல இருக்கு அப்படின்னா. லோகத்துல பாருங்க, பணம் இல்லாதவன் 100 ரூபா எதிர்பார்க்கிறான், சரி, அந்த 100 ரூபா இருக்கிறவன் 1000 ரூபா எதிர்பார்க்கிறான், 1000 ரூபா இருக்கிறவன் 10000 ரூபா, 10000 ரூபா இருக்கிறவன் 1 லட்சம் ரூபா இல்லையா? அதே மாதிரி 1 லட்சம் ரூபா இருக்கிறவன் 1 கோடி ரூபா, சரி, 1 கோடி ரூபா இருந்தாலும் அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இந்திர பதவியை எதிர்பார்க்கிறோம். இந்திர பதவியில இருந்துட்டால் இந்திர பதவியும் இருந்தாச்சு, அடுத்து பிரம்ம பதவிக்கு போகலாம்னு சொல்லிட்டு பிரம்ம பதவிக்கு போறோம். இந்த மாதிரி ஆசை மேல போயிட்டே இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஒரு அழகான ஒரு சன்னியாசி கதை சொல்லுவா. சன்னியாசி ஒரு ஊருக்கு போற, அந்த ஊர்ல ராஜா சொல்ற, சுவாமி நீங்க ஏன் வெளியெல்லாம் போய் கஷ்டப்பட்டு, நீங்க எங்கேயோ இருந்துருங்களே, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ராஜா சன்னியாசியை பார்த்து சொன்னார். சரி இருக்கிறேன், என்ன இருக்கு ராஜா பிரியப்பட்டு கேட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு விட்டார். ஒரு ஊருக்கு ஒதுக்கு புறமா ஒரு குடிசை, அந்த குடிசையில அவர் இருக்கார். அவர் இருக்கு அப்போ அவருடைய காஷாயங்கள்லாம், ரொம்ப சன்னியாசியா இருந்தா கூட காஷாயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காஷாயங்கள்லாம் இருக்கு அப்படின்னால அந்த காஷாய வஸ்திரத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டி போட்டு வச்சிருக்காரு. பார்த்தாலும் அதுல எலி புகுந்துருச்சு, அந்த எலி காஷாய வஸ்திரத்தெல்லாம் துவம்சம் பண்ணி எடுத்து கிழிச்சுடுத்து. சரி, உடனே என்ன யோசிச்சாரு, இந்த எலிய விரட்டுறதுக்கு நாம என்ன பண்ணலாம், சரி ஒரு பூனையை பார்க்கலாம். ராஜா கிட்ட போறார், எலி ரொம்ப எலி தொல்ல ரொம்ப ஜாஸ்தியா போச்சு, அதனால எனக்கு ஒரு பூனை கொடுக்கணும், பூனையை வச்சு நான் எலியை ஓட்டிடுவேன். சரி, பூனையை வச்சு தானே ஓட்டுவேன், எலி சாயங்காலம் உங்க ஆத்துக்கு பூனை வந்துடும் அப்படின்னு ராஜா சொன்னவரே தேவையில்ல, பூனை எடுத்துட்டு வந்து கொடுத்தான். சரி, பூனை எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதுக்கு பால் வைக்கணுமே, பாலுக்கு எங்க போறது அப்படின்னு. உடனே மறுபடியும் சன்னியாசி போயிட்டு, பூனைக்கு பால் வைக்கணும், அதனால ஒரு மாடு கொடு அப்படின்னு. சரி, மாடையும் கொடுத்தேன் அப்படின்னு. உடனே மாடையை கொடுத்தேன், உடனே மாடு வந்தது பால் கறந்த பூனைக்கு வச்சாங்க. மாடையை பார்த்துட்டு பூனைக்கு பாலும் வச்சுட்டு இவரால் தபஸ் பண்ண முடியல, முனிவருடைய காரியங்கள் சன்னியாசியுடைய காரியங்களை பண்ண முடியல. அதனால அவர் என்ன பண்ணாரு, மறுபடியும் போய் பிரார்த்திச்சார் ராஜா கிட்ட, மாடு கொடுத்த பால் கறக்கிறது எல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் அதை பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லையே, அதனால ஒரு பொண்ணையாவது கூட அப்படின்னா. சரி, அப்படியா அப்படியே ஆகட்டும், நான் ஒரு கண்ணிக்கையை இப்போ அனுப்புறேன் அப்படின்னா. போச்சு, அங்கேயே முடிஞ்சுது. கண்ணிக்கை கூட வந்திருக்கா, இவன் எங்கேயும் சன்னியாசத்துல இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி ஆசை மேல மேல ஜாஸ்தி ஆகி போயிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஒண்ணு கூட ஒண்ணு பெட்டரா தான் தோணும் நமக்கு, இது இருந்தா அது, அது இருந்தா இது. அச்சு வை பெரிணுமேண்டே ஆழ்வார் மாதிரி நமக்கு வைராக்கி ஏற்படாது. இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும், அச்சு வை பெரிணுமேண்டேன்னு தாத்தா ஆழ்வார், அந்த மாதிரியான எண்ணம் நமக்கு ஒருபோது வரவே வராது. இந்திர பதவியே கிடைச்சாலும், இந்திர பதவி எழுது சுவாமி, நாம தான் வந்து இந்திர பதவியில இருந்துட்டோம், ஒன்னும் விசேஷம் இல்லை, இங்க இருக்கா மாதிரிதான் அங்க இருக்கு. அதனால அதுக்கடுத்து பிரம்ம பதவிக்கு போயிடலாம். பிரம்ம பதவியில போய் ஒரு வாட்டி லோகத்தை நாம சிருஷ்டிச்சுதான் பார்க்கலாமே என்னன்னு நினைக்கிறது பேர் தான் இந்த ஆசை. இந்த ஆசை நமக்கு நீங்கணும்னு சொல்றான். எம்பெருமானே கதின்னு ஆசைக்கு முடிவே கிடையாதுன்னு, போதும் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே வரவே வராது. இந்த செல்வத்தை வளர்க்கறதுக்கு யார், எந்த செல்வத்தை, எம்பெருமானுடைய செல்வத்தை, ஞான செல்வத்தை வளர்க்கறதுக்காக அறிவாள்லாம் ரொம்ப பாடுபடுறா. ஞான செல்வத்தை மக்களுக்கு நன்மை எடுத்து சொல்லணும்னு ஆசைப்படுறாவா. கொஞ்சம் கூட மனத்துல மன கிளேசம் இல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில கொண்டு வந்திருக்கா பெரியவாள்லாம். ஆகையினால ஞான செல்வத்தை யார் அடைகிறாளோ, அவள் எந்த சமயத்தில் அடைகிறாளோ அதுதான் சித்தஞ்சிருகாளேன்னு சொன்னான். ஆழ்வார் சாதித்தபடி எம்பெருமானுடைய பற்றிய, எம்பெருமான் பற்றிய ஞானமே, அந்த ஞானம் பிறக்கும் காலமே அதிக பிராத்த காலம்னு சொன்னான். காலை முன்னாடி ஏற்கனவே காலைன்றதெல்லாம் சொல்லியிருக்கா இல்லையா? காலை, சிறுகாலை, சிற்றஞ்சிறுகாலை, இது மூணுமே முன்னாடியே சொல்லப்பட்டது. காலை அப்படின்னா மத்தினால் ஓதை உடைத்த பெயரும் கேட்டலையோ அப்படின்னு அல்ல, அது அது கார்த்தால இல்லையா. மத்தினால் ஓசைப்படுத்த அப்படின்னு சொன்ன காலமானது கோபியர்கள் விழித்திருந்த அந்த தன்மையை சொன்னக்கூடிய சொன்ன அந்த காலை சிறுகாலை இல்லையா. அந்த கடையக்கூடிய பெண்கள் தயிர் கடையக்கூடிய பெண்கள் எப்ப எழுந்திருப்பா, காலங்காலத்திலே எழுந்துதானே, ஏன்னா வாச நறுங்கு எழாய்ச்சியர் அப்படின்னு இல்ல, அதனால காலங்காலத்திலே எழுந்திருப்பா இல்லையா, அது சிறுகாலை. சித்தஞ்சிறுகாலைன்னு இருக்க இங்க பாஸ்தவத்துல அப்படின்னா முனிவர்களும் யோகிகளும் நல்ல எழுந்து அறியாம சங்கீர்த்தனம் என்ன கேத்திரம் செய்ய பண்ணாலோ அந்த காலம் வந்து சித்தஞ்சிறுகாலை அப்படின்னா, அவா எழுந்திருந்த காலத்து காலத்துக்கு பேரு சித்தஞ்சிறுகாலைன்னு. கிருஷ்ணா நாங்க உன்னிடத்துல சித்தஞ்சிறுகாலை வந்திருக்கோம், பொழுது விடிஞ்சு விட்டு உன்னை பார்க்கறதே அரிது, ஆகையினால நீ கண்ணுக்குட்டியோட கண்ணுக்குட்டிகள் எல்லாம் மேய்க்கிறதுக்காக காட்டுக்கு வனத்துக்கு போயிடுவேன் யமுனா நதிக்கரைக்கு, அதனால உன்னை பார்க்கறதுக்கு சித்தஞ்சிறுகாலை வந்தோம்னு சொல்றான். இல்ல கார்த்தாலை அப்படின்றது பிராத்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல், கால் அப்படின்றது சமயத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அஞ்சே கால் ஆறே கால்ன்றமோ இல்லையோ, அது விடியற் காலத்தை குறிக்காது இல்லையா. இந்த பெண்கள்லாம் கண்ணனிடத்துல வந்த காலம் காலை அப்படின்றிருக்கிறபடினால கால் அப்படின்றத பிராத்த காலத்துக்கு வியாக்கியானமா சொன்னான். இப்ப பாருங்க பாசுரத்துல சித்தஞ்சிறுகாலைன்னு இருக்கு இல்லையா, ஆக்சுவலா எப்படி இருக்கணும், சித்தஞ்சிறுகாலேன்னு இருக்கணும். அப்படி சித்தஞ்சிறுகாலே வந்தோடனே சேவித்து அந்த காலே அப்படின்னா இந்த பிராத்த காலேன்னு அர்த்தம் இல்லையா. அப்பேற்பட்ட பிராத்த காலத்துல நாங்கெல்லாம் வந்திருக்கோம் சித்தஞ்சிறுகாலே. இது இன்னொரு விதமான வியாக்கியானம்னா காலே என்னுடைய திருவடின்னு அர்த்தம் இல்லையா, பாலகிருஷ்ணன் இல்லையா அவன், ஆகையினால அவனுடைய திருவடியானது பூர்ணமா நம்மளால பார்க்க முடியல, அதனால என்ன பண்ணோம், சிறு அம் சிறுகால் இல்லையா, சித்தஞ்சிறுகால இல்லையா, சிறு அம் சிறுகால் அத சிறு கொஞ்சமா வெளிப்பட்ட அழகான திரு திருக்கால்களை இல்லையா, அழகான திருவடிகளை உடையபடினால அவனுக்கு சித்தஞ்சிறுகாலே அப்படின்னு அவனுடைய திருவடியை பிரார்த்திக்கிறதாவும் ஒரு அர்த்தம் பெரியவாள் சொல்லியிருக்கான். அப்படி சித்தஞ்சிறுகாலே வந்துள்ள சேவித்தீன் இப்பேற்பட்ட காலங்கள் தான், அதுவும் இங்க ஆண்டாள் சித்தஞ்சிறுகாலேன்னு சொன்னதுக்கு அர்த்தம் சொல்றாள் சிறுகாலத்தில் செய்யக்கூடிய பிராப்தியற்ற நினைவுதான்னு வியாக்கியானம் பண்ண. பிரபத்தி அதி சொல்ப காலத்துல பண்ணக்கூடியதா போயிட்டபடினால அதை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். எப்படின்னா ஆத்மாவா, ஆத்மான்றது ஒரு ஹவிஸ், நாம ஒரு யாகம் பண்றோம், இந்த ஆத்மான்ற ஒரு ஹவிஸ யாகத்துக்கு கொடுக்குறோம், யாகத்துல இடுறோம், யார் வந்து வாங்கிக்கிறா அப்படின்னா மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த அக்னியில அச்சுதன் வந்து இதை வாங்கிக்கிறான், இதுதான் சரணாகதி இல்லையா. இப்போ வில்வித்தையில தேர்ச்சி பெற்றவன் வில்லை எடுத்து நான் போட்டி எப்படி தன் கையில இருக்கக்கூடிய அம்ப கொண்டு குறிபார்த்து அடிப்பானோ அதே போல பிரணவம் அப்படின்ற ஒரு வில்லை எடுத்து ஆத்மாவாகிய அம்ப அதுல நான் ஏற்றி ஆத்மாவாகிய அம்ப நாம் என்ன பண்றோம்னா பிரம்மம் பிரம்மமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா மேல நாம செலுத்துறோம், இதுதான் ஒரு சரணாகதி இல்லையா. இதுதான் சுவாமி தேசிகன் சாதித்தார், திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெல்லறிவும் அருமையில்லாமை உறவும் அளப்பரிய அடியரசும் கரும மழிப்பளிப்பு அமைப்பும் கலக்கமிழா வகை நின்ற அருள் வரதன் நில இலக்கில் அம்புயரனால் அமர்ந்தே அமர்ந்தே அரசுத்துறைத்தாலே இருக்கு, சர்வாதிகாரியாக சர்வாரிட்ட நிவர்த்தக சமமாய் சர்வ இஷ்ட சாதனமாக சாதனமாகவற்றாய் சுகரமாய் சுகிருத் கர்த்தவியமாய் பாசுகாரியாய் பிரதிபண்ண அனர்கமாய் உள்ள பிரபத்தியை அப்படின்னு தேசிகனை சாதிச்சிருக்கார். அப்படி இந்த பிரபத்தின்றதே ஒரு யாகம், இந்த பிரணவ யா பிரணவத்தினால இந்த ஆத்ம யாகமானது சொல்லப்படுறது. எதுக்காக இந்த ஆத்ம யாகம் பண்ணணும் அப்படின்னா நிருபாதிக தேவதா பரமாத்மா இல்லையா, நிருபாதிக்கம் ஹவிசு ஆத்மா, நிருபாதிக்கா யாகா ஆத்ம சமர்ப்பணம், நிருபாதிக்கா மந்திர பிரணவ, நிருபாதிக்கமான பலம் எதுனா மோக்ஷம், இப்படி வேற ஒரு பிரமாணம் இதெல்லாம் சொல்றது. இப்படி இந்த பிரபத்தி பண்ணக்கூடிய காலம் எந்த காலம் அப்படின்னால் இந்த சித்தஞ்சிறுகாலேன்னு அர்த்தம். இந்த சித்தஞ்சிறுகாலே இந்த பிரபத்தியானது எங்களால் பண்ணப்படுறதுன்னு சொன்ன ஆச்சியார். இவ வந்து உன்னை சேவித்துன்னு இருக்கு, நாங்கள்லாம் உன்னை வந்து சேவிச்சுட்டு இருக்கோம். சரி, உன்னிடம் வந்த பிரகாரத்தை யோசிச்சு பாரு, நாங்க எப்படி வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணையும் எழுப்பினோம், அவள் அவள் சொன்ன சொல்லி நாங்கள்லாம் கேட்டோம். பணியில பணித்தலைவரே நீங்க வாசகரை பற்றி பணியில வாடினோம், குளிர்ல நடுங்கினோம், குள்ள குளிர குறைந்து நீராடையதுன்னு குளிர்ல நாங்க வாடினோம். இந்த மாதிரியான பல இன்னல்களை நாங்கள்லாம் அனுபவிச்சுதான் உன்னிடத்துல வந்திருக்கோம். இந்த ஒரு சேத்தனன் அடையறதுக்கு எம்பெருமான் எந்த அளவுக்கு துறை பெற்றிருக்கிறானோ அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறோம், நாங்களும் அதே மாதிரி கஷ்டப்படுறோம். எப்படி வேணும் ஆழ்வார் சார் கூடத்தாழ்வான் சாதிக்கிறான், சம்ஸ்லேஷ பஜதம் துவரா பரவசா அப்படின்னு கஜேந்திர ஆழ்வானை ரட்சிக்கிறதுக்கு எம்பெருமான் அப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கிறான். அதே மாதிரி நாங்களும் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இந்த மாதிரி உபாயங்கள்லாம் பண்றதுக்கு அதிகாரம் இல்லாதபடியினால எங்களுக்கும் இந்த அதிகாரம் இல்லை. உன்னை தவிர மற்றவர்களை பத்தியாகவும் மற்ற பலன்களை விரும்பாதவர்களாகவும் நாங்கள்லாம் இருக்கோம். அதனால எங்களோட ஆக்கிஞ்சன்யம் அனன்ய கதித்வம் இதையெல்லாம் முன்னிறுத்தி கொண்டே நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம். அதனால சித்தஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்துன்னு சொன்னான். நீ என்ன சொல்ற, ஏற்கனவே ஆசிரியத்தாளுக்காக உயிரையும் கொடுப்பேன்னு சொன்ன, ஆசிரியத்தாளுக்காக உயிரையும் கொடுப்பேன், திராட்டியும் விடுவேன், கணம் கூட பிரியாம இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை கூட விட்டுருவேன்னு ராமாயணத்தில் சொல்லியிருக்க. அப்பேற்பட்ட உன்னை வந்து நாங்கள்லாம் அடைகின்றோம் அப்படின்னு தெரிவித்து நாங்கள்லாம் குற்றம் தான் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு சுரூபத்துல எங்களுடைய சுரூபத்தை அறியாவிடிலும் உன் சுரூபத்தை அறியாமலே இருந்தது ரொம்ப குற்றம். என் சுரூபத்தை அறிஞ்சாயினா அறியாட்டாயினா, ஆனால் உன் சுரூபத்தை அறியாமல் இருந்தது ரொம்ப குற்றம். அப்படி அறிஞ்சிருந்தால் உன்னை வணங்க நாங்க வந்திருக்க மாட்டோம். நீ நட்பை எதிர்பார்க்கிறவன், அதனால வணக்கத்தை நான் வந்து உன்னை வணங்கணும்னு நீ நினைக்க மாட்டேன். நீயே எங்ககிட்ட வந்திருப்ப ஐயா, ஆனால் உன்னுடைய சுரூபம் எங்களுக்கு தெரியாதபடினால்தான் நாங்கள்லாம் உன்னை வந்து சேவிக்கிறோம்னு சொன்னான். இப்படி சித்தஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்தும் உன் பொற்றாமரையடியே போற்றும் தொழில் கேளான். அதுவும் பொற்றாமரையடி என்ன மாதிரி திருவடிகள் அப்படின்னா தனஞ்சய பிரஜைகள் ஒரு புதுசா பிறந்த குழந்தை எப்படி ஒரு கன்னியபானமான பண்ணுமோ அந்த மாதிரி உன்னுடைய திருவடியே நான் போக்கியமா கருதுறேன்னு அர்த்தம். ஒரு புதுசா ஒரு பிறந்த ஒரு குழந்தைக்கு எப்படி அம்மாவுடைய பால் எந்த அளவுக்கு ஒரு போக்கியமோ அதே மாதிரி ஒரு போக்கியம் உன்னுடைய திருவடி எங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன். மகாபலி என்ன பண்ணா, அழகான உன் திருவடிய நான் தலையில வைக்கணும்னு பிரார்த்தித்தான். நீ என்ன பண்ண, ஆளவந்தாச்சா கதா புனசங்கர தாங்க கல்பான மூர்த்தான அலங்கரிஷத்தின்னு சாச்சார். அப்படி உன்னுடைய திருவடிய தன் தலைக்கு ஒரு ஆபரணமா நினைச்சுண்டு பூஷணமா நினைச்சுண்டு அவன் தன் தலையே கொடுத்தான் இல்லையா, அந்த அளவுக்கு உன் பொற்றாமரையடி. உன் அண்ணனான பலராமன் என்ன பண்ணார், ரொம்ப சாமர்த்தியம் இல்லையா, நாங்க அனுஷ்டிக்கிற அந்த நோன்பை செய்து வைக்க திறமை உள்ளவன் அவன், ஆனால் நோன்பை செய்வதற்காக மட்டும் நாங்கள் இங்க உங்க நாடலையே, அப்படி இருந்தால் நான் உங்க அண்ணனுக்கே பிரார்த்திச்சிருப்பேன், அவனே அதுக்கு சாமர்த்தியம் உள்ளவன். பலராமன் பத்தி எங்களுடைய காரியத்தை நாங்க பூர்த்தி பண்ணிக்கலாமா அப்படின்னா, தேசியா இருக்கக்கூடிய உங்களுடைய உங்களிடத்துல வந்துதான் நாங்க பூர்த்தி பண்ணிக்கணும் இல்லையா, நாங்க போய் பலராமன் கிட்ட பூர்த்தி பண்ணிக்க முடியுமா இந்த காரியத்தை அப்படின்னு காத்தா, உங்களுடைய பொற்றாமரை அடியின்னு காத்தா அப்படின்னா சர்வபோக்கியம் விட தகாததுன்னு அர்த்தம். தேன் பருகினதை போன்றது உங்களுடைய திருவடின்னு வியாக்கியானம் பண்ணேன். அப்படி இப்பேற்பட்ட வசதியான இந்த திருவடியை நாங்கள்லாம் வணங்குவதற்கு வணங்க வந்துள்ளோம். நான் கற்றினம் நெய் பெயந்தை கழலை நெய் பணியின் நீரே ஆழ்வார் பாய்ச்சா போல அப்பேற்பட்ட திருவடி உன்னுடைய திருவடிதான். போற்றும் பொருள் கேளாய், நாங்க எங்களுடைய நன்மைக்காக இந்த எந்த விஷயத்தையுமே நான் கேட்கல, இந்த மங்களாசாசனம் பண்றதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கோம். சரி, மங்களாசாசனம் பண்ணணும்னா என்ன பலன் அப்படின்னா, மங்களாசாசனம்ன்றது மங்களாசாசனத்தை பண்றதே ஒரு பலன் தான். இல்ல தனியா ஒரு பலன் எதுவும் எதிர்பார்க்கல. இல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு சாதிச்சு சூழ்ந்திருந்து ஏற்றுவர் பல்லாண்டேன்னு பெரியாழ்வார் சாச்சார் இல்ல, அப்படி பல்லாண்டு பாடினதுனால என்ன பிரயோஜனம்னா, பல்லாண்டு பாடினதே ஒரு பிரயோஜனம் தான், இது தனியா ஒரு இல்ல இல்லையான்னு லோகத்துல சந்தியாவந்தனம் சொல்லியிருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணணும்னா என்ன பண்ணால் என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டால், பண்ணால் ஒன்னும் புண்ணியம் இல்ல, ஆனால் பண்ணாதான் பாவம் வந்துடும், அதனால பண்றதே ஒரு புண்ணியம் தான் இல்லையா. பண்ணால் என்ன புண்ணியம் வரும், இருக்கிறதா ஒரு பலன் இருக்கானா, இது தனியா விசேஷிச்சு ஒரு பலனும் கிடையாது, ஆனால் பண்ணாம ஒப்பிட்டால் பாவம், அதனால பண்றதே ஒரு புண்ணியம்னு சாய்ச்சா. அப்படி ஒருத்தரும் பொருள் கேளாயம். இது நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு உன்னை நான் அதாவது உனக்கே நாமா செய்வோம்னு, உன்னை தவிர எங்களுக்கு வேற ஒரு கதி கிடையாது, உன்னிடத்திலேயே நாங்கள் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்போம்னு சொல்றதுக்காக இந்த போற்றும் பொருள் கேளாயினும். மேய்த்துணும் குளத்தில் பிறந்தது, சரி நீ பெற்ற மேய்த்துணும், நீ எந்த குளத்துல பிறந்திருக்க, எங்கிருந்தோ வந்தான் இறைச்சாது நான் என்றான் தமிழ் அப்படி வைகுண்ட லோகத்தை விட்டுட்டு ஏன் இந்த குளத்துல அவதாரம் பண்ண, ஏன் எப்படியாவது ஜீவாத்மாக்களை தன் வசம் படிச்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துலதான இந்த குளத்துல வந்து அவதாரம் பண்ண, பயிர் பண்ற சரணாகத்தி சத்தியமானியம்னு பிரயாசத்துக்கு சுவாமி தேசிகர் சாதிக்கிறார். அப்படி பயிர் இத்தவன் அந்த பயிரை எப்படி காப்பாற்றுவானோ இல்லையா, பயிரை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவானோ, அங்கேயே குடிசையிட்டு வாசம் பண்ணுவானோ இல்லையா, கடைசியில அறுவடை இருக்கிற சமயத்துல குளத்து மோட்டில் கொண்டு வந்து குளத்து மோட்டில் போட்டுருவா மொத்த நெல்லியும், அப்ப அதை பாதுகாக்கிறதுக்குலாம் அங்கேயே ஜனங்க இருப்பா இல்லையா. அந்த மாதிரி சரணாகதி சத்தியமாலினியம், அந்த மாதிரி நீ என்ன பண்ற, நீ இட்ட பயிரை ரட்சிக்கிறதுக்காக நீ இங்கேயே வந்திருக்க, நீ இந்த இடத்துல வந்து இருந்துருக்கேன்னு நாட்டியா சாதிக்கிறான். அப்படி விட்டு மிடல் வேண்டும் கொள்ளே விடையரத்த பத்து இழவன் பழம் புணத்து மொய் தெழுந்த கார்மேக மன்ன கருமாள் திருமேனி நீர்வாணம் காட்டும் நிகழ்ந்து அப்படின்னு ஆச்சாரியன் ஆழ்வார் சாதித்தா போல எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. இதுதான் ஸ்ரீனிவாசன் உயரமான திருமலையில இருக்கான், அப்படி உயரமான திருமலையில இருந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா, சரணாகதி சத்தியமாலினியம், இந்த சரணாகதம் சரணாகதி பண்ணிட்டவா எல்லாரையும் ரட்சிச்சுட்டு இருக்கான்னு தேசிகன். அப்படி உண்ணும் குளம், உண்ணும் குளம்னா பசுக்களை மேய்த்து உண்ண கடவுதான இடைச்சாதியில வந்து அவதரித்தவன் அர்த்தம் இல்லையா. எங்களை அடிமை கொள்ளாதவையும் ஒன்னாது, கொள்ளதையும் ஒன்னாது, எங்களெல்லாம் நீ சேர்த்துக்காம விடவே முடியாது அப்படின்னு அர்த்தம். குற்றேவல், குற்றேவல் அழகா வியாக்கியானம் பண்றா, குரு பிளஸ் ஏவல் குறுத்தல் அர்த்தம், குறுத்தல் அப்படின்னா தரித்தல் அர்த்தம், தரித்தல்னா எங்களை தரிச்சுக்கணும் நீ, ஐரதாத்மம் இடம் சர்வம்னு சொல்லி இருக்கு உபனிஷத்து இல்ல, நாங்க எல்லாம் உனக்கு சரீரம், சேத்தனா சேத்தனங்கள் எல்லாத்தையும் சரீரமாக உடையவன் நீ, நாங்கெல்லாம் சரீரம் நீ சரீரி, அந்த சரீரத்தை உடையபடினா நீ சரீரி. அப்படி இருக்கிறப்போ எங்களை தரிக்காமல் நீ போகவே முடியாது, உன்னுடைய சுரூபத்துக்கு ஏற்றம் குறையறாம நீ நடந்துக்கவே மாட்டேன் இல்லையா. அதனால நீ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க, என்ன கைங்கரியம், யஜமானன் கிட்ட வேலைய செய்வதுதான் கைங்கரியம்னு சொன்ன. அப்படி நீ என்ன வேலையை எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கியோ அந்த காரியத்தை செவ்வனையும் முடிக்கணும்னு நாங்க எல்லாம் ஆசைப்படுறது. ராமாயணத்துல பார்க்கலாம், ராமாயணத்துல காட்டுக்கு போனான் லக்ஷ்மணன், லக்ஷ்மணனோட காட்டுக்கு போனான் லக்ஷ்மணன், ராமனை பார்த்து நீ தூங்க சமயத்திலையும் விழித்திருக்க சமயத்திலையும் எல்லா வித கைங்கரியங்களையும் பண்றதுக்காக நான் வந்து உங்க கூடவே வரேன் அப்படின்னு, அகம் சர்வம் கரிசியாமின்னு நான் உன்னோடய வரேன்னு சாதித்தார் லக்ஷ்மண பெருமாள் ராமன் பற்றி சாதித்தார். அப்படி இவன் சொன்ன வகை, இவன் சொன்ன வகையில பார்த்தால் கைங்கரியத்தை செய்யவே முடியல. ஏன் அப்படின்னா சித்திரகூடத்துல ராமன் தூங்கும் போது சீதையை துன்புறுத்தன காக்காசுரன், அந்த சமயம் ஒரு வித தீமையும் வராமல் காப்பது ஸ்ரத்தையுடைய லக்ஷ்மணன் என்ன பண்ணா இல்லையா, சரியா பண்ண இல்லையா அவன் காரியத்தை. ஆகையினால காக்காசுரன் வந்து சீதையை துன்பப்படுத்துற வரைக்கும் அவன் வந்து வெறுமையா தான் இருந்தான், சீதையை வந்து துன்புறுத்துறது வரைக்கும் லக்ஷ்மணன் இந்த காரியத்தை பண்ணவே இல்லை இல்லையா. லக்ஷ்மணன் அவனுடைய காரியத்தை செய்யாதபடினால இந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம், அதனால எம்பெருமான் இட்ட கைங்கரியத்தை பண்றதுக்காகத்தான் நாங்கள்லாம் இருக்கோம், எம்பெருமான் இட்ட கைங்கரியத்தை பண்றத தவிர எங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னா எங்களை குற்றேவல் எங்களை இருக்கலையா, இந்த ஐ அப்படின்றது குற்றேவல் அப்படின்றத சேர்த்துக்கணும் இல்லையா, எங்கள் குற்றேவல்களை கொள்ளாமல் போகாதுன்னு கருத்து வச்சுக்கணும் நம்ம இங்க. எதுனா இங்க அஞ்சு விஷயம் சொல்றா பெரியவாள்லாம். எதுனா நாங்க பண்ற கைங்கரியத்துக்கு தேவரீர் பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாங்க என்ன கைங்கரியம் பண்ணாலும் தேவரை ஏத்துக்கணும். தேவ நோன்புக்கு வேண்டிய வாத்தியங்களை தரத்துக்காக மட்டும் நாங்க இங்க வரல. சர்வ காலமும் தேவரை பற்றியே சேஷத்துவ ரூபமான உறவு எங்களுக்கு இருக்கணும். அதே காரணமாக தேவரிடத்திலேயே அதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய தேவரிடத்திலேயே கைங்கரியம் பண்றது. மற்ற விஷயங்கள்ல எங்களுடைய மனசானது செலுத்தவே கூடாது. உண்மையே நினைச்சிட்டு இருக்கணும். இதுதான் குற்றேவல். இல்லையா இந்த குற்றேவல்களை கொல்லாமல் போகாது. கொல்லாமல் போகாதுன்னா சாட்சா எங்களை தவிர வேற இடத்துலயே நீங்க போகவே கூடாது. எங்களுடைய மனசு மனநிலைமையை மாற்றியே ஆகணும். நன்றிதான் கோவிந்தான். கோவிந்தான எங்களை எல்லாம் ரட்சிக்கிறதுக்காகவே இந்த எங்களை ரட்சிக்கிறதுக்காகவே நீ வந்திருக்கேன்னு சொன்னான். இட்லை பறைகொள்வா நின்றுக்கான். இந்த க்ஷணத்திலேயே மற்ற க்ஷணம் இல்லை, இதோட எங்களை விட்டுறக்கூடாது. இந்த க்ஷணத்திலேயே எங்களை ரட்சிக்கணும். வேற மற்ற சமயத்துல ரட்சிக்கிறேன், இன்னொரு சமயத்துல ரட்சிக்கிறேன்னா சொல்லக்கூடாது. இந்த க்ஷணத்திலேயே ரட்சிக்கணும் என்றுதான் கோவிந்தான். இந்த கோவிந்தான்ற நாமதேயத்துல ரொம்ப ஆண்டாளுக்கு ரொம்ப விருப்பம் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா கோதான் தன்னுடைய பெயரானது அந்த கோதான்ற தன்னுடைய பெயரானது கோவிந்தான்ற அந்த இந்த திருநாமத்துல அடங்கி இருக்கிறபடியினால சாட்சாதா இந்த கோவிந்தான்ற அந்த திருநாமத்தை அடிக்கடி உபயோகப்படுத்துறா ஆண்டாள். அந்த கோவிந்த நாமால அவ்வளவு ருச்சி இருக்கு ஆண்டாளுக்கு. இப்ப மட்டும் இல்ல, ஏழே பிறவிக்கும். இந்த பிறவி ஏற்கனவே வியாக்கியானம் சொன்ன மாதிரி ஏழே பிறவிக்கும். இங்கு எட்டைக்கும் அது இப்ப நடக்கக்கூடிய ஏழு பிறவி. ஏழே பிறவின்றது இதுக்கு மேல இருக்கக்கூடிய 21 தலைமுறைகள். ஆகையினால இந்த 21 தலைமுறைகள்லயும் எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. இப்போமையாவும் உனக்கே நாம ஆச்சியோம். உங்ககிட்டயே இருப்போம், வேற எங்கேயும் போக மாட்டோம். இங்கே உன்னிடத்திலேயே இருந்துட்டு நாங்கள்லாம் வந்து வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. உன்னுடைய உனக்கு கைங்கரியம் பண்றத தவிர வேற எதுவும் தெரியாது. உனக்கே நாங்கள்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்போம்னு சொல்லலாம். மற்றே நம் காரணங்கள் இந்த உன் தன்னோடு உற்றமையாவோம்ன்றதுனால பிரணவார்த்தம் சொல்லப்பட்டது. உனக்கே நாமா செய்வோம்ன்றதுனால நாராயணாயன்ற அர்த்தம் சொல்லப்பட்டது. மற்றே நம் காமங்கள்ன்றதுனால நமசப்தார்த்தம் சொல்லப்பட்டதா வியாக்கியானம் பண்றா. இல்லையா நமசப்தார்த்தத்துல மற்றே நம் காமங்கள் வேற ஒரு விஷயத்துல எங்களுக்கு உன்னுடைய அபிமானத்தை உன்னுடைய எண்ணத்தை தவிர வேற எங்கேயுமே என்னுடைய எண்ணமானது சொல்லவே கூடாது. எப்பவுமே கிருஷ்ணா கிருஷ்ணான்ற ஒரே வார்த்தையிலே நாங்கள்லாம் இருக்கணும்னு வியாக்கியானம் பண்றா பெரியவாள்லாம். அப்படி மற்றே நம் காமங்கள் மற்றையிலும் பாபாய். இந்த பாசுரத்தினால அழகா பிராப்திய விரோதித்துவத்தை நாச்சியார் நமக்காக சொல்லி கொடுத்தான். இது பாசுரத்தினுடைய அர்த்தம். மறுபடியும் ஒரு முறை பாசுரத்தை சொல்லிட்டு இந்த உபன்யாசம் பூர்த்தி பண்ணிக்கிறான். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை கேவித்து இன்பத்தாமரையடிய போற்றம் சொல்கிறாய். சிற்றன்மையை சொன்னம் குலத்தில் பிறந்து நீ சிற்றேவலங்களை கொல்லாமற் போகாது. சிற்றை பரகல்வான் என்று கான் கோவிந்தா எக்கைக்கும் ஏழே பிறவிக்கும் தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாமா செய்வோம் மற்ற கிராமங்கள் மாற்றில் உறந்தாவாய். சுத்தமகாரணமிதாங்கிரி சாந்திர வாசல்ய சிந்து அழகு வினிகி தாவி பிரஜிரா கிருஷ்ணநாதா விலபத்து ரதியோ தாவிட்டு சித்தாத்மஜானா ந வாசுதேவாத் பரமஸ்தி மங்களம் ந வாசுதேவாத் பரமஸ்தி பாவன் ந வாசுதேவாத் பரமஸ்தி தெய்வ தன்ன வாசுதேவம் பிரணிபத்ய சீகதீம் ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீவதன திவ்ய பாதுகா தேவக ஸ்ரீ அபிநவ வாகீஷ பிரம்மதந்திர சுதந்திர பரகால யதீந்திர மகாதேசிகாய நமஹ.